ஸ்ரீ மாதவான்வய சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீநிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் பாரத்வாஜம் சதாரிம் சுபகுணான் பண்டிதேந்திரம் பஜேஹம் சூனும் நாராயணஸ்ய சம்ஸ்காரமாத்ய ீதரீஷே நாரம் நசுமேமீமுனிக்கருணாலுமீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபயோரீதாத்மாரம் ீமஸ்ரீரங்கநாத்தயாப்மோஷாசிரமம் தம் ஸ்ரீமேதாந்தராமானுஜமுனிமபரம்சயேதேசிகேந்திரம் ஸ்ரீமாந்தேங்கடநாதாரியகவிதார்ஜிஹகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி பிரதிஜிஹ்நாது மாமகம் பிரசாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயே பாதவிகள் மகிமைங்கிற தலைப்புல பிரஸ்தாவ பத்ததியில பாதுவா சரஸ்வரத்தில் இதுவரைக்கும் 5 ஸ்லோகங்களுடைய விசேஷ அர்த்தங்களை கிரமேண அனுபவிச்சோம். அதுக்கு மேற்கொண்டு 6வது ஸ்லோகமாக தத்தே முகுந்தமணி பாதுகையோ நிவேசாது வல்மீக சம்பவகிரா சமதாம் மமோக்தி கங்கா பிரவாஹ பதிதஸ்ய கியானிவ ஸ்யாத் ரத்யோகதத்யய முனா சலிலாத்விசேஷான். சுவாமி தேசியம் சாய்கிறார், அடியன் நீச்சந்தான், அடியன் ரொம்ப தாழ்ந்தவன் தான், அடியன் ஸ்தோத்திரம் பண்றதுனால இந்த பால்விக்கு ஏதாவது தோஷம் ஏற்படுமா அல்லது தாழ்வு உண்டாகுமா? ஒரு காலம் கிடையாது, அப்படி எதுவும் ஏற்படாது. அடியன் பாதுகையை பற்றி பாடுறது கூட அந்த பாதுகைக்கு ஒரு நல்ல பெருமையைத்தான் சேர்ப்பிக்கும். இப்போ மந்த மதியுடையவனான அடியன், நீச்சனான அடியன் இந்த பாதுகா சரஸ்வரத்தை பாடுறேன். இதுல அடியனுடைய ஸ்லோகங்கள் அந்த உக்திகள் கூட மகர்ஷிகளான வால்மீகி வியாசர் போன்றவர்களுடைய சீசுக்திகள் எப்படி சிறப்பா அமைந்ததோ அதே மாதிரி அடியனுடைய இந்த பாதுகா சரஸ்வரமும் சிறப்பாக அமையும் என்பதிலே அடியனுக்கு கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. ரங்கநாதனுடைய இந்த பாதியுடைய மகிமையை பற்றி அடியன் பாடியதான இந்த பாதுகா சரஸ்வரம்ங்கிற ஸ்தோத்திரம் கூட வாஸ்தவமா பார்த்தோம்னா இந்த வால்மீகி ராமாயணத்துக்கு ஒப்பான சொதுசமான அல்லது ஈடான ஒரு பெருமையை கட்டாயம் பெறும். இதுல அடியனுக்கு சந்தேகமே இல்லை, சர்வ நிச்சயத்தோட இருக்கு. ஆகாஷா பதிதம் கோயில் யதா கச்சரி சாகரம்னு சொல்லுவா. எங்கேயோ காட்டிலேயோ மேட்லேயோ மலையிலேயோ ஊர்ல வீதிகள்லேயோ வெளிப்புறத்திலேயோ எங்கையோ எப்படியோ பெய்யற மழையானது கடைசியில எங்க போய் சேர்றது? சமுத்திரத்துலதான் போய் சேர்றது. நம்ம தெருவில் அந்த சாணி மூத்திரம் சாக்கடை கிடை எல்லாம் அதுனாந்து அதுல மழை பெஞ்சு போகிறது. அந்த நதி கால்வாயா பெருக்கெடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு ஆற்றுல போய் விடுறது. அது அந்த பக்கத்துல இருக்கிற ஆற்றுல அது போய் காவேரியிலோ கங்கையிலோ விடுறது. அப்புறம் சமுத்திரத்தை போய் சேர்றது. இந்த காவேரியிலோ கங்கையிலோ இந்த சாக்கடை திருநீர் கலக்கிறதுனால அந்த காவேரியினுடைய அல்லது கங்கையினுடைய அல்லது புனித தன்மை கெட்டு போடுமா என்ன? இந்த சாக்கடை தண்ணி போய் சேர்ந்தத அதுவும் கங்கை நீர்னு சொல்லியிருந்தானா? அந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கிற பகுதிகளில் இருக்கிற வாத்தீத்தாமன்றதும் அதை பரம பாவனமாகத்தானே நினைக்கிறா? இப்போ ஒரு உதாரணம் சொல்றாருங்க. கங்கா முதல்ல வருது, அதுல யமுனை போய் கலக்கிறது இல்லையா? திரிவேணி சங்கம்னு அலகாபாத்துக்கு இல்லையா, அங்க போய் இந்த யமுனையானது கங்கையோட கலக்கிறது. அத்தனை டெல்லி சாக்கடையும் அந்த யமுனையில தான் வருது. அது கங்கையில போய் கலந்ததுனால அந்த கங்கையினுடைய புனிதத்தன்மை கெட்டு போயிட்டா இல்லையா? அப்போ இது கங்கா ஜலம், இது காவேரி, இது யமுனை ஜலம் அப்படின்னு தனியா சேர்ந்ததுக்கு அப்புறம் பிரிச்சு பேச முடியுமா? ஒரு காலம் முடியாது. ஏன்னா ஒன்னு ரெண்டரை கலந்துருக்கு. அதனால அந்த யமுனா ஜலமும் கங்கையில போய் கலந்ததுக்கு அப்புறமும் அது கங்கா ஜலமா தானே ஆறது? அப்படி இப்போ முன்னால நல்ல மழை பெஞ்சு சாக்கடை தண்ணி போய் சேர்ந்தது, அதுக்கப்புறம் இந்த கங்கையில போய் அது சேர்ந்தது, சேர்ந்ததுக்கு அப்புறம் அது அதுக்கப்புறம் அது கங்கா ஜலமானதான் பார்க்கப்படுறது. இது தெருநீர், இது யமுனை நீர் அப்படின்னு பார்க்கப்படுறதோ இல்லை? அது யாராவது பிரிச்சு பேசுறாரோ? அப்படி ஒரு காலம் இல்லை. அப்படி அடியன் பண்றதான இந்த பாதுகையை பற்றிய சோத்திரமான பாதுகா சகசிரம், இத பத்தி இந்த உலகத்தில் உள்ள மக்கள் என்ன பேசிப்பா? ஆஹா, இதுவும் ஒரு ராமாயணம் போலதானே இருக்கு. அதனால இந்த பாதுகா சகசிரமும் வால்மீகி இயற்றியதான அந்த ஸ்ரீமத் ராமாயணம் தான் அப்படின்னு சொல்லிப்பா. இப்போ அந்த கங்கையில போய் அந்த தெருவில் இருந்த சாக்கடை தண்ணி போய் கலந்துது, அப்போ கங்கை நீருக்கு அந்த பாபங்களை போக்குகிறதான தன்மை இருக்கு. அப்போ இந்த சாக்கடை ஜலத்துக்கும் கங்கையில கலந்ததுனால அந்த பாபத்தை போக்குறதான சக்தி வந்துருக்கா இல்லையா? அதே மாதிரி அடியனுடைய உக்திக்கும் இந்த பாதுவா சகசிரத்தை அடியன் கவனம் பண்ணியிருக்கிறதுனால இந்த ராமாயண சூட்டியினுடைய பெருமையை அது தானாகவே வந்து சேரும். அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அடியன் பண்றதான இந்த பாதுவா சகசிரம் சமானமாயிடும். ராமாயணத்தை ஒருத்தன் சேவிக்கிறதுனாலே, அதை பிரவச்சனம் பண்றதுனாலேயோ கேட்கறதுனாலேயோ அவத்தனுக்கு என்னென்ன நன்மைகள் உண்டாகிறதோ, ஹிதங்கள் உண்டாகிறதோ, நல்லது நடக்கிறதோ, அதெல்லாம் அடியருடைய இந்த பாதுகா சகசிரத்தை சேமிக்கிறவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் கட்டாயம் உண்டாகுமா இல்லையா? நிச்சயம் உண்டாகும். ஏன்னா இது இந்த ராமாயணம் மாதிரி. அப்போ எப்படி கங்கை ஜலத்துல போய் சாக்கடை ஜலம் கலந்த அப்புறமும் கூட அந்த சாக்கடை ஜலமானதுக்கு ஒரு புனிதத்தன்மை வந்துடுத்தோ, அது பாபத்தை நீக்கக்கூடிய சக்தி அதற்கு கிடைக்கிறதோ, அதே மாதிரி மந்த மதீனா அடியன் பண்ண சோகமா இருந்தாலும் கூட அந்த ராமாயணத்தோட அது போய் சேர்றதுனால எப்படி இந்த சாக்கடை தண்ணி கங்கையில போய் சேர்ந்து புனிதம் அடைஞ்சதோ, அந்த மாதிரி அடியனுடைய பதுகா சகசிரமும் ஒரு புனிதத்தன்மை அடையும் என்பதில் அடியனுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ ராமாயணத்தை ஒரு பிரமாண ஸ்லோகமா அங்கங்க எடுத்து காட்டல எல்லாரும் ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. அந்த மாதிரி ஒரு பிரமாணமாகிற தன்மை இந்த அடியனுடைய பாதுகாசனத்துக்கும் பிற்காலத்துல வந்தே தீரும். ஏன்னா இந்த பாதுகாசனத்தை கூட எல்லாரும் படிப்பா, பாராயணம் பண்ணுவா, பிரவச்சனம் பண்ணுவா. அப்போ அது அந்த பாதுகாசத்தை பாராயணம் பண்றவாளுக்கோ இல்ல பிரவச்சனம் பண்றவாளுக்கோ அதை கேட்கிறவாளுக்கோ அவளுடைய பாபத்தை போக்கி கட்டாயம் இது ஒரு நல்லதை பண்ணுங்கிறதுல அடியனுக்கு எந்த சந்தேகம் இல்லை. அதனால இந்த பாதுகாசகத்துல பாதுகளுடைய மகிமையை பற்றி வேதாந்த தேசிகனான அடியன் தோத்திரம் பண்றதுனால அந்த பாதுகைகளுக்கு எந்த விதமான ஒரு தோஷமோ அபச்சாரமோ நிச்சயம் கிடையாது அப்படின்னு ரொம்ப உறுதிபட தத்தே முகுந்த மணி பாதுகையோ நிவேசாது வைணீகிரமோகிரவாஹபதிக்கியோதகியமுனா சலிலாவிசேஷ. அதி அற்புதமா ஆறாவது ஸ்லோகத்தை சொல்லி அதை தலை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஏழாவது ஸ்லோகமான அந்த பாதுகாசத்துல விஜாபயாமி பிரதிபன்னீதி ராகே வரந்த பதி விபிரம பாதுகே துஷமாசதீதி கதாபியசூயா சந்தஸ்பிருஷந்து சதயை உதயை ஸ்துதிந்தேன். இந்த பாதுகாசகத்துல அது என்ன விஷயத்தை பேச போறது? இந்த பாதுகளுடைய மகிமை பத்தி தானே பேச போறது. அந்த பாதுகளுடைய மகிமைகள் மிக உசந்ததா இல்லையா அதை பார்க்கணுமே தவிர இத பண்ணவனான வேதாந்த தேசிகனான என்ன யாரும் பார்க்க வேண்டாம். இதுதான் சுவாமியினுடைய மனோபாவமா இருக்கிறதா இந்த ஏழாவது ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கணும். அந்த பாதுகளிடத்திலே சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார், ஹே பாதுகாதேவியே, எனக்கு இந்த பாதுகாசத்தை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கொஞ்சம் லேச பயம் இருந்தது, ஆனாலும் பாதகம் இல்லை, கவலைப்படல. ஏன்னா சாதுக்களான பெரியோர்கள் இதை செவிமடுத்தார்களே ஆனால், இதை தங்கள் காதுகளினால் கேட்டார்களே ஆனால், அல்லது இதை வாசிச்சாள்னா அந்த பாதுகாசனத்தில் இருக்கிறதான குணம் என்ன தோஷம் என்ன அப்படின்னு இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்த்து அவ தெரிவிக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். அதனாலே அவர்கள் இதை அங்கீகரிக்க வேணுங்கிற ஒரு பிரார்த்தனை. இப்போ அந்த சாதுக்களான சந்தகான்னு சொல்ற அந்த மகனியர்கள் இருக்காளே, அவளுக்கு இது இந்த அடியன் பாடுறதான பாதுகா சரஸ்வத்துல குணம் என்ன இருக்கு தோஷம் என்ன இருக்குன்னு ரெண்டும் தெரியும். அந்த ரெண்டையும் பிரிச்சு பார்த்து அதை நன்னா தெரிஞ்சக்கூடிய சக்தியுடையவர்கள் தான் அவர்கள். அவர்கள் இதை அங்கீகரிக்க வேணுங்கிற பிரார்த்தனைய அந்த பெரிவாரிடத்திலே இந்த ஸ்லோக ஏழாவது ஸ்லோகத்தினாலே நம் சுவாமி தேசியன் வைக்கிறார். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ரொம்ப கிருப்பையோட கருணை மிக்க மனசோட அதை படிச்சு அதை ஏற்றுக்கொண்டு அதை உத்கோஷிக்கணும் கொண்டாடணும். நீச்சனான வேதாந்த தேசிகனான அடியே கவனம் பண்ற இயக்க இந்த பாதுகாசம்ங்கிறதான கிரந்தம் நல்ல மகனீயர்களாலே எப்பொழுதும் கொண்டாடப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் அப்படின்னு வாதிவியை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகர். சரி, அப்போ பெரியவர்கள் கொண்டாட தகுந்தவர்களே இருக்க வேணும்னா ஒரு கவி தான் இயற்றும் கவிதையில நல்ல ஊற்றத்தோட கவனமா இருந்து நல்ல சொற்களை அமைத்து நல்ல கருத்துக்களோட பாடணும். இதுக்கு பாதிரி என்ன பண்ணும்? ஏன் பாதிரிகள்கிட்ட போய் ஏ பாதிரியே இந்த கிரந்தம் பண்ண அடியன் பண்றதான இந்த பாதுபாசகிரம்ங்கிறதான ஸ்தோத்திர கிரந்தம் அந்த சத்துக்களான நல்லவர்களாலே கொண்டாடத்தக்கதாக இருக்க வேணும்னு அங்கே பிரார்த்திக்கிறாரே ஏன்னா லோகத்துல எல்லார்ட்டையும் அசூய இருக்கு. அதுவும் நல்லா சாஸ்திரம் வாசியவா இருக்கா பாருங்க, அவாழ்க்கை அது ரொம்ப அதிகமாக இருக்கு. அது எப்படி ஏற்படுறதுன்னா ஒரு நல்ல விஷயத்தில தோஷ ஆரோபணம் பண்றோமே அதுதான் அதுதான் அசூய. அடியேன் ஒரு ராத்திரியில அதிலேயும் நாலியாமம் உள்ள அந்த ராத்திரியில ஒரு யாமத்துல 1000 ஸ்லோகங்கள் இயற்றும்படியான ஒரு நிலைமை வந்தது. இதுல அடியனுக்கு கிஞ்சித்தும் இஷ்டம் இல்லை. ஏன் இஷ்டம் இல்லைன்னா ராமானுஜர் திருவடி சம்பந்தம் வந்த ஒரு பாகவதோத்தமரோட போட்டி போடுறது சரியில்லைன்னு என் மனசுல பட்டதுனால அப்படி அவருக்கு அந்த போட்டியை நான் ஒத்துக்கிண்டு அந்த பாதுவா சாஸ்திரத்தை பண்ணினேன்னா அது பாகவத அபச்சாரத்துக்கு அடிகோலுமா இல்லையா? அதனால இதுல அடியனுக்கு கிஞ்சித்தும் இஷ்டம் இல்லாத இருந்தது. இது அந்த பாகவதரிடத்துல மட்டும் அபச்சாரம் இல்லை அடியனுக்கு, இந்த பாதியை பத்தி சொல்றேன்னு எத்தையோ கண்ணா புண்ணான் போனாமானான்னு சொன்னேன்னு சொல்லுவோம். அப்போ அந்த பாதிகளுக்கு கூட அந்த அபச்சாரம் ஏற்படுமே, அந்த பாதுகா அபச்சாரம் கூட அடியனுக்கு சித்திக்குமே. இப்படி நான் இந்த ஸ்லோகங்களை இயற்றி சாதுக்களான பாகவதர்கள் அதை பற்றி இதுல இந்த தோஷம் இருக்கு இங்கே தப்பு இருக்கு அப்படின்ற ரீதியில அவள்லாம் சொல்லிட்டே போனாள்னு வச்சுருவோம், அது பாதுகைக்கே ஒரு அபசாரமானா போய் முடியும். அப்படி நேர்ந்தால் அது அடியனுக்கு ஒரு அனிஷ்டம் தானே, அது அடியன் தவிர்க்க வேண்டிய பாபம் தானே. அது இப்போ பைத்தியகாரத்தனமா அடியன் ஏதோ இந்த பாதுகா சரஸ்ரம்னு ஒரு நூல் கிரந்தத்தை பண்றேன்னு முன் வந்திருக்கேனே, இது பாபஹேதுவா? இது பாபம் நேரிட அடியனுக்கு நிச்சயம் காரணமாகும்னு தோன்றதே என்ன? சரி, என்ன பண்றதுன்னு ஏன் கேக்குற? விட்டுடு பண்ணாத அப்படின்னா, இல்ல நான் இத பண்ணணும்னு ஆசைப்பட்டு இறங்கினேன், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நிச்சயமா என் மனசுல அதை படுறது சொல்றேன்னு சொல்ல, இப்போ என்ன நமக்கு வேணும்னு நாம நினைக்கிறோம்? பகவத் அனுகிரகமான எம்பெருமான் எம்பிராட்டியினுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அந்த எம்பெருமானுக்கு சர்வ காலங்களிலேயும் சர்வாவஸ்தையிலேயும் கைங்கரியம் பண்றவளான அந்த பாகவதருடைய அனுகிரகம் அடியனுக்கு வேணும். இதெல்லாத்தையும் காட்டிலும் எந்த பாதுகையை பற்றி அடியன் தோத்திரம் பண்றேனோ அந்த பாதியனுடைய அனுகிரகம் அடியனுக்கு வேணும். அந்த பாதிகள் யாரு? சக்கத் நம்மாழ்வார் தானே. அந்த நம்மாழ்வாருடைய ஆழ்வார்களிலே ஆச்சாரிய கோஷ்டியிலே விளங்குபவரான அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் அடியேனுக்கு வேணும். அப்புறம் இந்த பாதுகியினுடைய மகிமையை முதலில் உலகத்திற்கு வெளிப்படுத்தினவன் அந்த வால்மீகி தானே. அதனாலே ஆதிகவி வால்மீகி மகரிஷியனுடைய அனுகிரகம் வேணும். இதெல்லாம் எனக்கு நிச்சயம் கிடைக்கிறது. அதனாலே தப்பு ஒரு காலும் வராது அப்படின்னு என் மனசுல ஒரு திருடமான எண்ணம் வந்தது. அதனாலே இந்த பாதுகாசலசனத்தை பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ போட்டி போட்டவரும் அடியனுக்கு ரொம்ப கிரியசு கொடுத்துதான். இப்ப அவரும் அவருடைய சுகுர்த்துக்களும் இந்த பாகவதனான அடியேனுடைய இந்த பாதுகா சரசனத்தை குழுத கட்டாட்சிக்கு இங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்கேடாப்பா, இங்க வியாக்கரண ரீதியா தப்பு, இங்க சம்பிரதாய ரீதியா தப்பு, இங்க அக்ஷரமே தப்பா இருக்கு அப்படின்னு அந்த தப்ப அவ அடியேனுக்கு எடுத்து காட்டினா அது ரொம்ப நல்லது. அதனால அடியேன் கோபப்பட மாட்டேன், ஐயோ அடியனுடைய கிரந்தத்தை இந்த மாதிரி தூஷிக்கிறாளேன்னு நினைக்க மாட்டேன். அது அடியனை திருத்திக் கொள்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சுதேன்னு அடியன் சந்தோஷத்தான் படுங்க. இப்போ நம்ம முதுகுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, அதை புரட்சியா சொன்னாதான் தெரியும். அதுக்கப்புறம் தானே அந்த அழுக்கை நாம நீக்கிக் கொள்ள முடியும். அந்த மாதிரி அடியன் பண்றதான இந்த பாதுகா சகசனத்துல ஏதாவது அக்ஷர பிழையோ இலக்கண பிழையோ கருத்து பிழையோ ஏதாவது இருந்ததுன்னா அத அடியன் யாரோட போட்டிக்காக இந்த சகசனத்துனா அவரோ அல்ல அவரை சேர்ந்தவர்களான பாகவதோத்தமர்களோ எனக்கு சுட்டி காட்டினார்களே ஆனால் அடியன் கோபப்பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அடியன் தப்பு அடியனுக்கு தெரியாது, அவ காட்டினதுனால அந்த தப்பை இன்னும் திருப்பிச்சிருத்துக்கு அடியனுக்கு ஒரு அவகாசம் ஏற்படுறது. அதனால அவளுக்கு கிருத்திய பூர்வமா என்னுடைய வந்தனத்தை தெரிவிச்சிருக்கேன் அப்படின்னார். சரி, இந்த தோஷம் அடியன் மேலதான் ஏற்படுமே தவிர இந்த பாதுகா சரசனத்துல ஒரு காலும் இருக்காது. சரி, யாரா அசூயினாலே தோஷம் சொல்ல முடியுமா? சரி, அப்படியே சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுட்டோம், அது அடியனுக்கு தானே அனிஷ்டம். அனிஷ்டம் தோஷத்தை சொல்லி அதன் மூலம் அபச்சாரப்பட்டு அந்த அபச்சாரப்படுறதுனாலே ஒரு பாபம் சம்பவிக்கிறது, அதுக்கு ரிசல்ட் அதனுடைய விளைவா அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அதை காட்டிலும் எனக்கு மிகப்பெரிய தீமை வேற ஏதாவது இருக்கா? இல்லையே. இதத்தான் பிரதிபன்ன பீதிங்கிற பதத்தினாலே காமிக்கிறார். இப்போ யாரு இந்த என்னுடைய பாதுகா சகசிரத்துல குற்றம் சொல்லுவாரோ அசூயினாலே சொல்லுவாரோ அப்படிங்கிற பயம் எனக்கு, இது நான் நன்னா பண்ணேங்கிறதுனாலேயோ நன்னா பண்ணலேங்கிறதுனாலேயோ இல்ல, ஐயோ இந்த பாதிகளுடைய பெருமைய இப்போ அடியன் சொல்லும் போது அதிக தோஷங்கள் கண்டுபிடிச்சு நிஷ்டூரமா அடியனை பத்தி சொல்றவா? அப்படி அவளுக்கு ஒரு பாபம் ஏற்படுறது, அந்த பாதிகளுடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைக்காத போயிடுமே. அதனால அதுக்குத்தான் அடியன் பயப்படுறேனே தவிர அடியனுடைய இது குற்றம் புரிஞ்சியதாக இருக்குமேங்கிறதுக்காக அடியன் அல்ல. இந்த பாதுகாசத்தை சேவிக்கிறவா யாராவது மேல தோஷம் சொன்னா அந்த தோஷம் சொல்றவாளுக்கு ஒரு பாகவதோபச்சாரம் ஏற்படுமேங்கிற கவலைதான் அடியனுக்கு இருக்கே தவிர இந்த பாதுகா சதஸ்ல எப்படி வருமோ, நன்னா வருமோ நன்னா வராதுங்கிற சந்தேகம் எல்லாம் அடிகளுக்கு கீழ்ச்சிட்டு இல்லை. அதனால பாதுகையே ஒன்ன முன்னமேயே இந்த பாதுகாசத்தை ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னால இந்த பிரஸ்தாபம் பண்ணும் போதே உங்ககிட்ட நான் பிரார்த்திக்கிறேன், இந்த என்னுடைய பாதுகாசத்தை யாரெல்லாம் வாசிக்க போறாரோ, யாரெல்லாம் பாராயணம் பண்ண போறாரோ, யாரெல்லாம் பிரவச்சனம் பண்ண போறாரோ, அந்த பிரவச்சனத்தை யாரெல்லாம் கேட்க போறாரோ, அவெல்லாம் இந்த பாதுகாசத்துல அப்படியே சந்தோஷமா ஈடுபட்டு அதை ஆதரிச்சு அதை அப்படியே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஏ பாதுகையே நீ அருள் பாதிக்க வேணும். இப்போ எல்லாருக்கும் தயை இருக்கு, அந்த தயை மிகுந்ததான மனசோட இந்த நூலை எல்லாரும் கடாட்சிக்க வேணும். இந்த பாதுகா சரஸ்ரமானது ஒரு காலம் அவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாகக்கூடாது அப்படின்னு கேட்கிற. ஏ அப்படின்னா இப்போ பழைய நித்தியம் திருவஷ்டாட்சரை ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். பகவானை தவிர, ஸ்ரீமன் நாராயணனை தவிர இதர சித்திர தெய்வங்களை ஏறிட்டும் பார்த்ததில்லை. பெரிய திருமொழியிலே கலியும் பிரசாதிச்ச மாதிரி மற்றுமோர் தெய்வம் உலகன் நெருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன்மடியார்க்கு அடிமை, மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவெட்டெடுத்தும் கற்று நான் கண்ணபுரத்தூரையம்மானே. இதுல உன் அடியார்க்கு அடிமையினரோ நாள்வர், இந்த அடியவர்கள் என்பவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறக்கும் போது அந்த கேள்விக்கு பதிலாக சுவாமி தேசிகன் தன்னுடைய சாரசாரம் என்கிறதான ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தினுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்னா சேர்த்து சாரசாரம்ங்கிறதான ரகசியங்கள் எல்லாம் சாரமா சொன்னார், அது எசன்ஸா இருந்தது. அத அந்த எசன்ஸ் இன்னும் இன்னும் நன்னா இது பண்ணணும், பவுடர் ஃபார்ம்ல ஆக்கிக்கிறாரோனோ அந்த மாதிரி பவுடர் ஃபார்ம் ஆக்குற மாதிரி அந்த எசன்ஸையே ரகசிய திரேசாரம்ங்கிறதான அந்த திருவஷ்டாட்சரம் தயம் சரம ஸ்லோகத்தினுடைய விளக்கங்களை இந்த சாரசாரம்ங்கிறதான கிரந்தத்துல ஒரு பவுடர் ரூபமா நமக்கு சுவாமி தேசியம் கொடுத்திருக்கார். அதுல திருவஷ்டாட்சரத்தினுடைய மத்தியம பதமான நமச பத்தி பிரஸ்தாவிக்கும் போது அதனுடைய அர்த்தங்களை திருந்தரும் போது பாகவதர்கள் என்பவர்கள் யாரு தானே ஒரு கேள்வி கேட்டுள்ளது. இங்கு அடியார் என்கிறது பகவத் சேஷத்துவ ஞானவான்களான பிரதிபுத்தரையும் நித்தியரையும் முக்தரையும் என் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. இந்த அஷ்டாட்சர ஜபத்தை தினம் பண்றதுனாலேயும் பெரியோர்களாலே காலக்ஷேபம் பண்ணி வைக்கப்பட்டதான இந்த திருவஷ்டாட்சரத்தினுடைய அந்த ஒரு சுவாரஸ்யமான அர்த்தங்களையும் கேட்டு தெரிந்த பிறகு அடிய என்ன தெரிஞ்சிருந்தேன், மின் திருவெட்டெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை. இப்போ உன்னை யார் உத்கோஷிக்கிறாரோ, உனக்கு யார் கைங்கரியம் பண்றாரோ, அப்படிப்பட்டவாளுக்கு அடியேன் கைங்கரியம் பண்ண வேணுங்கிறதான நிலைதான் இந்த திருவஷ்டாட்சர ஜபத்தினாலேயும் இந்த திருவஷ்டாட்சரத்தை காலசேபம் பண்ணி அதனுடைய அர்த்தங்களை அறியும் தெரிகின்ற பிறப்பு இரண்டு எனக்கு மனசுல என்ன வருதுன்னா, என் திருவற்றெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன் அடியார்க்கு அடிமைன்னு இந்த அறிவார் சொன்னாரே, அந்த திருவங்கை அழிவாருடைய நிலையில தான் நான் கேட்போம். அதுதான் இது. அதனால அதுக்கு மேல இன்னும் முத்தாய்ப்பா போய் சொல்ற திருவஷ்டாட்சரத்திலேயே எது ரொம்ப உசந்ததான அர்த்தம்னா, இந்த நமப்பதார்த்தத்துல மத்தியம பதமான நமப்பதார்த்தத்துல இந்த நமகாங்கிற சொல்லிருக்க, அதுதான் திருவஷ்டாட்சரத்திலே ஓங்காரத்தை காட்டிலும் நாராயண சப்தத்தை காட்டிலும் அதற்கு மேலே ஏறி இருக்கிறதான சதுர்த்திபக்தியான அந்த ஆயபதத்தை காட்டிலும் இந்த திருவஷ்டாட்சரத்திலே மத்தியபதமா இருக்கிறதான நமகாங்கிற எழுத்திருக்கே அதுதான் ரொம்ப வசதி. அதுதான் இந்த திருவஷ்டாட்சரத்துக்கே ஒரு உயிர் நிலைன்னு சொல்ற. அப்போ சுவாமி தேசிகனாலே உயிர் நிலைன்னு சொல்லப்பட்டது எது அப்படின்னா இந்த அடியவர்கள் தான். அந்த நமப்பதார்த்தத்தினுடைய ஒரு முக்கியமான அர்த்தம் எதுன்னா, அந்த அடியவர்களுக்கு நாம் அடிமைப்படுவது, பாகவத கைங்கரியம் பண்றது. அது பகவத் கைங்கரியத்தை காட்டிலும் பாகவத கைங்கரியம் வசதி. ஏன்னா பகவானுக்கு நாம் நேரடியாக செய்யும் கைங்கரியத்தை சுவீகரித்துக் கொண்டு எம்பெருமான் தான் திருவுள்ளுவப்பை காட்டிலும் தன்னுடைய அடியவர்களான அந்த பக்தர்களுக்கு ஒருவன் கைங்கரியம் பண்ணுவானேயானால் அவன் கைங்கரியத்தை கண்டு தனக்கு ஒருவன் பண்ற கைங்கரியத்தை காட்டிலும் அது சிறந்ததுன்னு எம்பெருமான் தன் மனதிலே நினைத்து அவரை கொண்டாடி மகிழ்கிறான். அதனாலே எம்பெருமானுக்கு நேரடியாக கைங்கரியம் பண்றதை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு நாம் கைங்கரியம் பண்றோமே அது ரொம்ப வசதி. அத தனக்கு நேராக பண்ற கைங்கரியத்தை காட்டிலும் மிக உயர்ந்ததாக எம்பெருமான் நினைக்கிறான். ஏன்னா அத்தைத நேமதம்னு கீதையில ஸ்பஷ்டமா சொன்னவன் இல்லையோ. அதனாலே இந்த ஞானிகளான பாகவதோத்தமர்கள் இருக்காளே, அவளுடைய கைங்கரியம் ரொம்ப வசதி அப்படிங்கறதையும் இங்கே இருக்கிறார். சரி, இந்த பாதுகா சகசனத்தை எல்லாரும் கடாட்சிக்கணும். இந்த பாதுகா சகசனங்கிறதான கிரந்தம் அவ அந்த பெரியவாளோட நிந்தைக்கு ஆளாகப்படாது. சரி, அப்படி அவ நிந்திச்சாள்னா என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்விக்கு, அது ஆத்ம நாசத்தை உண்டு பண்ணும். பாகவதாளுக்கு அடியேன் மூலமாக இந்த பாதுகா சகசரத்தை பத்தியவா பேசும்போது அது நிறைந்ததேயானால் அது எனக்கு ரொம்ப அனிஷ்டம். அதனால ஹே பாதுகையே, இப்போ நான் கவனம் பண்றதான இந்த பாதுகா சகசரம் நன்னா வரணுங்கிறதுக்காகவோ அதுல வியாக்கரண ரீதியாகவோ சம்பிரதாய ரீதியாகவோ இல்ல அக்ஷரங்கள்ல ஏதாவது குறையோ அப்படி ஒன்னும் வரக்கூடாது அப்படின்னு உங்ககிட்ட நான் பிரார்த்திக்கல. இந்த பாதுகா சகஸ்ரங்கிறத கிரந்தத்தை பத்தி பாகவதால் ஏதாவது நிந்தனை பண்ணுவார்களே ஆனால் அது பாகவதாளுக்கு ஆத்ம நாசத்தை கொடுக்கும். அது அடியேன் மூலமா நடக்கிறதேங்கிற கஷ்டம்தான் அடியேனுக்கு. அதனால அப்படி நேராம பாதுவியே நீ அருள் பாலிக்க வேணும் அப்படிங்கறதான பிரார்த்தனை. இப்போ எம்பெருமானையே சதா சர்வ காலமும் சர்வாவஸ்தையிலும் ஸ்மரித்துக் கொண்டிருக்கிற அந்த அடியவர்களை சத்துக்கள்னு சொல்றோம். அந்த சத்துக்களுக்கு ஒரு ஆத்ம நாசம் ஏற்பட்டால் அதை ரட்சிக்க வேண்டியது அதுவே உன்னுடைய பொறுப்பு தானே. அதனால அடியன் பண்றதான இந்த பாதுகா சகசிரத்தில் அந்த பாகவதர்களை ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிச்சு அதை நீதிச்சாள் வச்சுருக்கோம். அதனால அந்த பாதுகைகள் அவர்களுக்கு ஒரு ஆத்ம நாசத்தை ஏற்படுத்தும். அது ஏற்படாமல் நீ செய்ய வேணும் அப்படின்னு அதே பாதுகளிடத்திலே நம் சுவாமி தேசிகள் பிரார்த்திக்கிறார். அது பாதுகை கேட்கறது, ஆமா நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிடுவ, அப்புறம் ஆத்மநாசம் அவளுக்கு ஏற்பட குற்றம் சொல்றவாளுக்கு அந்த அபச்சாரம் ஏற்படக்கூடாதுன்னு எங்கிட்ட கேட்குற, அது என்ன, அது எப்படி நான் ஒத்துக்க முடியும்? எழுதினவன் நீ அதை எழுதிவிட்டு அப்புறம் அதுல யாரும் குற்றம் சொல்லப்படாதுன்னா குற்றம் இருந்தா சொல்லத்தானே சொல்லுவா, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு எழுதி பாருங்க சொல்ற. வெள்ளை பரிமுக தேசிகளால் இறகால் உள்ளத்திலிருந்து ஓலையில் இட்டனம்னாரோனோ அந்த சீக்கிரேசாரம் பிரதான பிரௌதமான ரகசீகரத்தை எழுதி கணக்கிட்டும் போது அந்த மாதிரி எம்பெருமான் ஹயக்ரீவனா எழுந்தருளியிருந்து அடியனுடைய மனசுலேயும் அவன்தான், அவன் நாக்கு நுனியிலேயும் அவன்தான், அவன்தான் இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினானே தவிர வேதாந்த தேசியனான ஹரியன் ஒண்ணுமே பண்ணல. உள்ளத்து எளியது ஓலையில் தனம் யாம் இதற்கன் கொள்ள துணியிலும் கோதன்மைகளிலும் அந்த மாதிரி இதுல எம்பெருமான் என் மனசுல இருப்பான், அவன்தான் இந்த எண்ணத்தை கொடுத்து என்ன எழுதி முடியா தூண்டினான். அப்புறம் திக்வாகிர சிம்ஹாசனம் அபிதேயாகு பார்க்கிறோமே அந்த ஹைகிரீக ஸ்தோத்திரத்துல நாக்குல ஒரு சொந்ததான ஆசனத்தை போட்டு உக்காந்து என் வார்த்தைகள் என்ன நான் சொன்னாலும் அது சரியா வரும்படியா அந்த ஹைகிரீவன் தானே பண்றான். அதனாலே உள்ளத்து எழுதியதை ஓலையை நான் இட்டேன், அது மட்டும்தான் நான் பண்ணது அப்படின்ற இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். பெரியவாருடைய சீசுக்குள்ள தப்பு எழுதியல்ல, அந்த தான் இதுல என்ன குற்றம் இருக்கு என்ன தோஷம் இருக்குன்னு பார்க்கும் போனா நம்ம இதுலயே சரி குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை என்று ஒரு பழம். அப்போ ஒன்னும் இல்லை, தினோ நாம ஆத்துல பழகிற அந்த ஆத்துக்காரிட்டையோ இல்ல ஆத்துக்காரி ஆத்துக்காரர்கிட்டயோ குழந்தைகள்கிட்டயோ தோஷங்களே இந்த அண்ணா வாழ்க்கை தான் போகும். அதனால அந்த குற்றம் பார்த்து சுற்றம் இல்லை, அதுல தோஷத்தையே அதை ஊதி ஊதி கட்சி பண்ணி போயிட்டு இருந்தா அதுக்கு முடியவே இல்லை. அதனால இந்த சாதுக்களான பெரியவர்கள் இத சதையின்னு எடுத்துப்பா, இத ஹிருதையின்னு எடுத்துப்பா. அப்போ அத தயை கூடியதான தங்களுடைய ஹிருதயத்தினாலே இந்த நூலை அவர்கள் படித்து ஆராயும்படியாக ஏ பாதுகையே நீ அருள வேணும். இங்கே சத் அயகின்னு சத்து அயகி அப்படின்னு பிரிச்சுண்டா மங்களத்தை கொடுக்கக்கூடிய அந்த மனசுடன் நல்ல எண்ணங்களோடு கூடிய அந்த மனசோட அவர்கள் கட்டாட்சிக்க வேணுமாம் நம் சுவாமி தேசிகளை. இப்போ ஒருத்தனுக்கு நல்ல ஹிருதயம் இருந்தா அது பல நன்மைகளை அவனுக்கு பெற்றுத் தருமே. அதனாலே அவளும் கூட இதுல குற்றம் இருக்குன்னு தோஷம் இருக்குன்னு பார்க்காத ஆஹா, இதுல இந்த இதுல ரொம்ப அற்புதம், இத ரொம்ப நல்லா சொல்றதா தேசிகன்னு சொன்னா அதான் அடியனுக்கு தெரியும். அதனால இது மேலும் மேலும் பல நன்மைகளை அடியனுக்கு பற்றி இருக்கிறோம். அதனால அவர்களுக்கும் கூட அது பெருமைதான். அதனால அதுவே நீ அப்படி அருள்பாடு சொல்லோ. வித்வான்கள்னு யாரெல்லாம் சொல்றாரோ ஜென்ரலாகவே பொதுவாகவே அவளுக்கு ஒரு எப்போதும் ஒரு தோஷம் இருக்கும். அவ தோஷஞ்சான் பார்க்கறா இருந்தாரு. அவளுக்கு வித்வான்கள்னா யாருன்னா தன்னுடைய வித்வத்தை வச்சுட்டு ஒரு தோஷத்தை பார்ப்பா, அந்த தோஷத்தை திரும்பி திரும்பி தேடி கண்டுபிடிச்சு சொல்லுவா. அப்படிங்கிறது லோகத்துல சர்வசாமான்யமா எல்லாரும் சொல்றா. அதுலேயும் ஒத்த மேல பொறாம அவனுக்கு இருந்துட்டுனா கேட்கணும், அந்த அசூயினாலதானே இது நடக்கிறது. இந்த அசூயினாலே இது நடந்தா இந்த பாதுரிகள்ட்டே அவ விசாரப்படுறானே, அப்போ அவளுக்கு பாபம் சேர்றதே, ஒரு அபசாரம் பாதுகிட்ட அபசாரம் ஏற்படுறதே. அதனால அப்படி நடக்காதபடி ஏ பாதுமையே நீ அருள் பாதிக்க. அது மட்டுமல்ல, இந்த ஸ்லோகத்தினாலே பகவத் அடியவர்களான பகவத் பாஷ்யக்காரர் அடியவர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரஸ்பரம் அசூயை அற்றவர்களாக இருக்க வேணும் அப்படின்னு ரொம்ப திருவுள்ளத்திலே பாதிப்பவர் நம் சுவாமி தேசிகன். அப்படியே இங்கேயும் அதை பிரார்த்திக்கிறார். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பரஸ்பரம் ஒருத்தரோட ஒருத்தர் அசூயை இல்லாம இருக்கணும். அதெல்லாம் சரி, நானா இந்த பாதுகாசரஸ்ரோன் கிரந்தத்தை பண்ணினேன், வேதாந்த தேசிகனே நீ தானே பண்ண, அப்போ எனக்கு இஷ்டம் இல்லை இருந்தாலும் அதை பண்ணேன்னு சொல்லியே. இப்போ நீ இஷ்டம் இல்லாத நான் பாகவத அபசாரத்துக்கு அஞ்சி ஒதுங்கி வர்த்தித்த என்ன இந்த பாதுகா சகசிரங்கிறதான கிரந்தத்தை பண்ணு என்னை தூண்டியது யார்? நீ பாதுவையே நீதானே பண்ண. அதுவும் நான் எழுதுறதுக்கு இஷ்டப்படாமல் இருக்கும்போது என்னை தூண்டினியே, நான் போட்டியே வேண்டாம் பகவதபச்சாரம் ஆகும்னு சொல்லிட்டு வாண்டான்னு ஒதுங்கி போனவன என்னை நிர்பந்தப்படுத்தி ஏ பாதுவையே நீ ஒரு 1000 ஸ்லோகங்களை என்னிடமிருந்து பெற வேணும்னு தானே விரும்பினாய். அதனால பாதுகையே உன் விருப்பத்தை இப்போது நான் தலைப்பட்டுகிறேன். அதுல தோஷத்தை பார்க்காம அதுல இருக்கிற நல்லதை மட்டும் பார்த்துண்டு அடியேன எல்லாரும் அனுகிரகிக்கும்படியாக ஏ பாதுகையே நீ பண்ண போனோம். அப்போ அசூயி இல்லாமல் அவர்கள் இதை நன்கு ஆதரிக்க வேணுமாய். ஏ பாதுகா தேவியே நீ அருள் பாலிக்க வேணும்னு சொல்லி அந்த பிரார்த்தனையோட இந்த 7வது ஸ்லோகமான விஜ்ஞாபயாமி நபி பிரதிபன்னபிங்கிற ஸ்லோகத்தை தலைப்பெற்றுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.